శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తామి సదా హృది అస్మత్ప్రాయే నమః. ఇప్పుడు ఇది పర్యంతం ఇంత జీవం విషయం విచారం అదుల అద్వైతిక భాస్కర వేదాంతిక యాదవ பிரகாஷ இத மாதிரி இருக்கிறவர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பட்சமாக கண்ணாமணன் வந்துருக்கார். இதுல பாஸ்கரர் யாதவ பிரகாஷர் இவா ரெண்டு பேரையும் கண்ணனம் பண்ணியாச்சு, பின்னாடியே வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அத்வைதிகள்லயே நிறைய பட்சங்கள் இருக்கு. இத வந்து ஒரு அத்வைதியா சொன்ன, அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்ன, சங்கராச்சாரியர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக இது சித்தாந்தம். இதை ஸ்தாபிச்சிடும் போது பிரம்மன் தான் உண்மையானது, இந்த ஜெகத்தெல்லாம் மித்யா, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், வேற யாரும் கிடையாது, இது சித்தாந்தம், இத ஸ்தாபிச்சிடும் போது அப்படின்ட்டு அவர் பாஷ்யம் பண்ணி போயிட்டார். அதற்கு பின்னாடி வந்தவெல்லாம் அவாவாளுடைய சூக்ம மேதாவிலாசத்தை கொண்டு நிறைய வாதம் பண்றார். அந்தந்த வாதத்துல பலவிதமான பட்சங்களை சொல்றார். அதுலதான் இதுவரையும் பார்த்திருக்கோம், பல சரீரங்கள் பல ஜீவன்கள், ஒரே பல சரீரங்கள் ஒரு ஜீவன், ஒரே சரீரம் ஒரே ஜீவன், இந்த மாதிரிதான் வாதங்கள்லாம் சொல்றாப்பா. அவத்தனையும் கண்டனம் நின்றுக்க சுவாமி தேசிகன். இதெல்லாம் எம்பெருமானார் ஆரம்பநாதிகரணத்துல கண்டனம் பண்ண விஷயம்தான். இப்போ இந்த ஏக சரீர ஏக ஜீவவாதத்துல சுகதுக்காதி வியவஸ்தை எப்படி வரும், மோட்சம் எப்படி வரும், இதெல்லாம் சரியாவே வராதே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய தூஷணம் சொல்லி முடிச்ச. இப்போ அந்த தூஷணங்களை பரிகரிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இப்போ அவச்சேதகவாதம் அல்லது ஜீவஜானவாதம்னு பேரு, அத மாதிரி பிரதிபிம்பவாதம் அல்லது பிரம்ம அஜானவாதம்னு பேரு, ரெண்டு பட்சங்கள். இது இவ்வாளுக்குள்ள பயங்கர சண்டை இருக்கு. அதுல இதுல அவச்சேதகவாதம் ஜீவ அஜானவாதம் அப்படிங்கிறது பாமதிக்காரர் சொன்னது. பாமதி அப்படின்றது வாசஸ்பதி மிஸ்ரர் பண்ணின கிரந்தம், அந்த கிரந்தத்துல இத மாதிரி அங்கீகரிச்சிருப்பார். ஆனால் வந்து பிரஜானாத்மயத்தின்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ண, பத்மபாதாச்சாரியர்ன்றவர் சங்கராச்சாரியருடைய பிரதான சிஷ்யால ஒருத்தர், அவன் பஞ்சபாதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதுக்கு பஞ்சபாதிகா விவரணம்னு சொல்லிட்டு அந்த பிரஜானாத்மயதி எழுதியிருக்கார். அது அந்த அவருக்கு பேர் விவரணக்காரர், விவரணக்காரர்னு பேர். அவருடைய சித்தாந்தம் பிம்ப பிரதிபிம்பவாதம் அல்லது அவச்சேதகவாதம் அப்படின்னுட்டு, அவச்சே பிம்ப பிரதிபிம்பவாதம் பிரம்ம அஜானவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது வாசஸ்பதி மிஸ்ரர் சொன்ன பட்சம் அவச்சேதகவாதம் அல்லது ஜீவ அஜானவாதம், அதே விவரணக்காரர் சொன்னது அவர் சொல்றது என்ன அப்படின்னாக்க, இது பிம்ப பிரதிபிம்பவாதம் அல்லது பிரம்ம அஜானவாதம் அப்படின்ட்டு ரெண்டு பட்சங்கள் இருக்கு. அந்த ரெண்டு பட்சங்கள்ல அவச்சேதகவாதம் அப்படின்றது பாமதிகாரர் சொல்றது. இந்த பாமதிகாரர் சொல்ற பட்சம் பாஸ்கர பட்சம் மாதிரி இருக்கும். பாஸ்கர பட்சம்ன்றது என்னது, ஔபாதிக பேதாபேதவாதம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஒரு உபாதி வருது, அந்த உபாதியினால பிரம்மம் பல பல ஜீவன்களாக தெரியறது அப்படின்னு சொல்றோம், அது அவச்சேதகவாதம் ஔபாதிக பேதவாதம் அப்படின்னு அவ சொல்ற. அவ அதை சொல்ற பாஸ்கர வேதாந்திகள். பாமதிகாரர் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னாக்கா வந்து பிரகாஷாத்மேதி பிரஜானாத்மேதி சொல்ற, பிரகாஷாத்மேதி தான் விவரணக்காரர். அத வந்து பிரம்மா ஒண்ணுதான், அதுல சந்தேகமே இல்லை. அத்தைய சித்தாந்தத்துல பிரம்மம் ஒன்னாதான் இருக்குது, மீதி எல்லாம் பொய் தான். ஆனால் லோக விவகாரம் கொல்யோ, லோக விவகாரம் எப்படி இருக்கு, பல ஜீவன்கள், பல ஜீவன்களுக்கு பலவிதமான ஞானம், இச்சை, பிரவர்த்தி, சுகதுக்காதி அனுபவம் இவைகள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும் எல்லாரும். அதனால பல ஜீவன்கள் காணப்படுகிறார்கள், அந்த மாதிரி சுகதுக்காதி வியவஸ்தைகள் எல்லாமே இருக்குது. அதனால இந்த அதுக்கு ஜீவன் தான் பொய்ன்னு சொல்லிட்டோம், பிரபஞ்சமும் பொய்ன்னு சொல்லிட்டோம், பிரம்ம ஒண்டிதான் சத்தியம்னு சொல்லிட்டோம். ஆனா லோகத்துல பல ஜீவன்கள் இருக்கா, சுகதுக்காரி வியவஸ்தைகளும் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பிரம்மத்துக்கே அவித்யை அப்படிங்கிற ஒரு உபாதி, அந்த உபாதியினால அநேக ஜீவன்களாக மாறிடுது. அது எப்படி அப்படின்னாக்க, ஒரே ஆகாசம்தான், அந்த ஆகாசமானது ஒன்னா இருந்தா கூட கடாகாசம் மடாகாசம் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இல்லையா, ஆத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு ஆத்துல இருக்கிற ஆகாசம், கடத்துல இருக்கிறதுக்கு கட ஆகாசம். ஆகாசம் ஒன்றாக இருந்தா கூட அங்கங்க இருக்கக்கூடிய அவச்சேதங்கள் பிரிச்சு பிரிச்சு, கடத்தை அவச்சேதம்னா பிரிச்சு பிரிச்சு சொல்றது, கடத்தை பிரிச்சு சொல்லும் பொழுது கடா கடத்துல இருக்கிற ஆகாசம் கட ஆகாசம், ஆத்துல இருக்கிற ஆகாசம் கிரகாகாசம், மடத்துல இருக்கிறது மடாகாசம். ஏன்னா வெட்டவெளி, அந்த வெட்டவெளிங்கிறது வெற்றிடம், அது அங்கங்க இருக்கா இல்லையா, அதை கொண்டு சொல்றோம். உண்மையிலேயே அந்த உபாதி போயிடுச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மகாகாசம் அப்படிதான் தெரியுது, மகா ஆகாசம் ஒரே ஒரு ஆகாசம் தெரியுது. அந்த மாதிரி அவர் சொல்றாரு. இது வந்து பாஸ்கர வந்து எப்படிதான் சொல்றாரு, இது இந்த மாதிரி பேர விவகாரங்கள்லாம் லோகத்துல இருந்து அந்த மாதிரிதான் விசித்திரமான பல காரியங்களை பண்ணக்கூடிய மாயை, அவித்யை, அஞ்ஞானம் இப்படி எல்லாம் சொல்றாவா. இதெல்லாம் அவருடைய பிரபாவத்தினால பிரம்மமே ஜீவ பேத விவகாரத்தை அடைகிறது, ஜீவன் பலவிதமா இருக்கான், அதுக்கு அவித்தியை தான் காரணம். அதனால அதாவது பிரம்மம், பிரம்மைக்கு அவி பிரம்மத்துக்கு அவித்தியங்கிறது ஒரு உபாதி இருந்தது, அதனால பல ஜீவன்கள் காணப்படுகிறார்கள், அந்த ஜீவனை அவித்தியை ஆசிரியிக்கிறது அப்படின்னு சொல்ற. பாத்துக்கோங்க, இதான் சுவாரஸ்யம். பிரம்மத்துக்கு அவித்திய வந்தது, அந்த அவித்தியினால பல ஜீவன்கள் தெரிகிறார், அந்த ஜீவன்களை அவித்தியை ஆசிரியிக்கிறது. அதனால ஜீவனுக்கு தான் அஞ்ஞானம், பிரம்மத்துக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, பிரம்மன்றது நித்தியமானது, சுத்தமானது, புத்தனானது, ஞானீக சுரூபமா இருக்குது, நித்திய முக்தமா இருக்கிறது, அதுக்கு அவித்யாசிரயத்துவம் வராது, இல்லையோ அவித்தியை ஆசிரியிக்க முடியாது. சரி, நீ வந்து இப்படி சொல்ற, சரி நாங்க என்ன கேட்கறோம் அதுக்கு, அவித்தியினாலதான் பிரம்மத்துக்கு அவித்திய வந்ததுனாலதான் ஜீவபாவம் வந்துடுச்சோ, அப்படின்னா பிரம்மத்துக்கு தானே, பிரம்மத்துக்கு தானே அவித்திய ஆசிரியிக்கிறது அர்த்தம். ஜீவனை ஆசிரியிக்கிறதுன்னு சொல்றது, ஜீவன் தான் அவித்தியைக்கு ஆசிரியம் அப்படின்னு எப்படி சொல்ற, ஏன்னா அவித்தியுடைய வசத்தினாலதான் பிரம்மத்துக்கே ஜீவனாக தோன்றுகிறதுன்றது வருது. அப்படி இருக்கச்ச நீ வந்து முதல்ல பிரம்மத்தை அவித்யா ஆசிரியிக்கணும், அதன் பிறகு ஜீவபாவம் வரணும். ஜீவபாவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஜீவனை அவித்யா ஆசிரியிக்கணும். இப்ப ஒரு பொண்ணு அன்யோன்ய விஷயமா இருந்தேன், என்ன சொன்ன பாருங்களோ, கல்யாணம் போனா பைத்தியம் தெரியும், பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகணும். அந்த மாதிரி பிரம்மத்தை அவித்யா ஆசிரியத்துனாக்க ஜீவபாவம், ஜீவனை அவித்யா ஆசிரியத்துனாக்க பிரம்மத்துக்கு ஜீவபாவம், அப்படின்னுட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாக்கா அந்யோன்ய ஆசிரயம் வந்துருமே, அதனால இது தோஷம் வந்துடும், தோஷம் வந்துருமே, இதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டாக்கா, அவரே சொல்லிட்டு போயிட்டார். வாசஸ்பதி மிஸ்ரரு இவரு இந்த அவித்யைங்கிறது இருக்குதே, இது என்ன பண்றதுன்னாக்கா விசித்திரமான சக்தி அதுக்கு இருக்கு. விசித்திரமான சக்தி இருக்கிறதுனால அது பலவிதமான காரியங்களை பண்ணும். அதுக்கு பேரு அத்வைதிகள் என்ன பண்றாங்கன்னா அனிர்வசனியா அவித்யா அப்படின்னு அவ சொல்றான். அனிர்வசனியா அவித்யா அப்படின்னு போனாலும் சொன்னோம். அதாவது ஒரு ஆத்துல வெளிப்பாத்திரம் இருக்கு, அந்த வெளிப்பாத்திரத்தை பார்த்து நம்ம இது வெளிப்பாத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு கிளைஞரை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், வெள்ளின்னு தெரிஞ்சுக்கிறோம். பதினாறு வயசு இது வெள்ளி ஆச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு போனாக்க வாதம் வந்துடும், ஐயோ இது வெள்ளி இல்லை இது கிழிஞ்சது தான்னு. இப்ப என்ன, இது அபூர்வமான ஒரு சட்டம், அபூர்வமான அனிர்வசனியம். இது வெள்ளின்னு சொல்ல முடியாது, கிழிஞ்சல்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது அது. அப்புறம் அனிர்வசனியம், நிர்வசனம் பண்ண முடியாது, இது இப்படிதான் அப்படின்னு பண்ண முடியாது. எப்படின்னு பண்ணவே முடியாத பொண்ணு போய் அது எப்படி அவித்திய வந்து பிரம்மத்தை ஆசிரியச்சது, தீவனம் ஆசிரியச்சது, அன்யோன்ய ஆசிரியம் வந்தது, அது பண்ணி கேட்க கூடாது. ஏன்னா இது அனிர்வசனியம், இது துர்கடத்தம் அவித்யாயாக பூஷணம் நது தூஷணம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த அவித்யை துர்கடத்தம் இது வந்து அவித்தியே சித்திக்காது அப்படின்னு நீ கேட்டையானாக்க அது பூஷணம் தான் எங்களுக்கு, அது தூஷணம் கிடையாது. ஏன்னா இது அனிர்வசனியம், டெபினேஷன் கொடுக்க முடியாது, உபபாதனம் விளக்கமா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இருக்கிறத போய் இத சொல்லுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது வந்து தூஷணம் இல்ல பூஷணம் தான் எங்களுக்கு அப்படின்னு அவ சொல்ற. அதனால அவ அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னாக்க, இந்த சிலந்தி இருக்கோ இல்லையோ, சிலந்தி என்ன பண்றதுன்னா தன்னுடைய தங்கிட்டேந்தே தங்கிட்ட இருக்கக்கூடிய நூல், அது வாயால அந்த நூலை இது பண்றது, அதையே வெளில பரப்புறது, பரப்பி ஒரு வலைய இது பண்றது, நிர்மாணம் பண்றது, வலைய நிர்மாணம் பண்ணி அது இது ஆசிரியச்சு அது உள்ள தங்கிட்டேந்து வந்த நூல், தன்னை ஆசிரியச்ச நூல், அந்த நூலை வச்சு வலை பண்ணி அந்த வலையில இது வலை இது ஆசிரியிக்கிறது. இது லோகத்துல பாக்குற மொழியோ அந்த மாதிரிதான். அவித்யைங்கிறது மாயா அஜானம் அப்படின்னு சொல்லுவோம். அது பிரம்மத்துக்கு ஜீவபாவத்தை கற்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஜீவனை ஆசிரியச்சு இருக்குது. அதனால அனுபவத்தி கிடையாது, எதுவும் விரோதம் கிடையாது. அதனால ஜீவன் தான் ஆசிரியம், பிரம்மத்துக்கு ஆசிரியத்துவம் கிடையாது, பிரம்மத்தை ஆசிரியிக்கிறது, ஜீவனை தான் ஆசிரியச்சு இருக்குது. இதனால இதுக்கு ஜீவ அஜானவாதம் அப்படின்னு இருக்கு பேரு. இத சொல்ற இது வந்து ஆரம்ப நாகரணத்துல எம்பெருமானார் இதை கண்டனம் பண்றாரு. ஏன்னா இந்த ஜீவ அஜானவாதம்ன்றது அருவாச்சியன் பிற்காலத்துல வந்தது, பிரம்ம அஜானவாதம் பிரம்ம அஜானவாதம்ன்றதுதான் பிராச்சீனமானது, பிராச்சீனமானது. இதுதான் பிரகாஷாத்ம யதி, பிரகாஷாத்ம யதின்றவர் அந்த பஞ்சபாதிகைக்கு விவரணம் பண்ணவர். அதனால அவருக்கு விவரணக்காரர், விவரணக்காரர்னே பேரு. ரொம்ப பேருக்கு அவர் பேரே தெரியாது, விவரணக்கார மதம், விவரணக்கார மதம் அப்படின்னு சொல்லுவார். இத மாதிரி அவ சொன்ன. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட பாஸ்கர பட்சம் மாதிரி இருக்குது, பாஸ்கர பட்சம் அவான இது மாதிரிதான் உபாதியை தான் சொல்லிருக்கா. அவ ரெண்டுத்துல ஒரு பேதம் இருக்குது. என்ன பேதம் அப்படின்னாக்க, பாஸ்கர மதத்துல உபாதியானது சத்தியமா இருக்குது உண்மை. ஆனால் இது பாமதிக்காரர் பட்சத்துல இந்த அவித்யைங்கிற உபாதி இருக்கு பாருங்க, அது அசத்தியம் அது அப்படின்ட்டு விசேஷம் இருக்குது. அதனால இதான் ரெண்டு பேருக்கும் பேதம். ஆனால் இத வந்து ஏற்கனவே பாஸ்கர பட்சத்தை கண்டனம் பண்ணிட்டதுனால இவாளும் கண்டனம் பண்ண மாதிரிதான் அது. அதனால சுவாமி வேதியன் வந்து இந்த ஜீவ அஜானவாதத்தை கண்டனம் பண்ணல. ஆனால் இந்த பிம்ப பிரதிபிம்பவாதம் அப்படின்னுட்டு விவரணக்காரர் சொல்ற பட்சம் அது எப்படி அப்படின்னாக்க, இந்த மாதிரி அந்யோன்யாசிரிய தோஷம் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி அவித்யைன்றதே சித்திக்காதே அப்படின்லாம் கேள்வி கேட்கிறோம். அதனால பிரம்மத்தையே அவித்யா ஆசிரியக்கிறது, இதுதான் பிராச்சீன மதம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ பிரம்மம் அதாவது ஒரு சந்திரன் தான் இருக்குது, ஏற்கனவே சொல்றோம் ஒரு சந்திரன் தான் இருக்குது, பல நீர்நிலைகள், பல கண்ணாடிகள், பல பாத்திரங்கள், இதுல நம்ம முகத்தை பார்க்கிறோம், சந்திரனா பார்க்கிறோம். இப்போ சந்திரன் வந்து அசையறதே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு. ஆனால் ஜலத்துல தடாகங்கள் எல்லாம் இருக்க குழம்பு எல்லாம், அதுல சந்திரன் தெரியறது ஒரு விதத்துல பார்த்தோம்னா நம்ம அப்படியே எப்படின்னு தெரியறது. அந்த சமயத்துல ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கல்லு தூக்கி அதுல போட்டுட்டான், ஜலத்துல போட்டவன அந்த ஜலம் ஆடுறது, ஜலம் ஆடும் பொழுது சந்திரன் என்ன ஆகுதுன்னா அதுவும் ஆடுற மாதிரி இருக்கு. ஒரே ஜலத்துல முதல்ல ஒரு வட்டமாக தெரிஞ்ச சந்திரன் இப்ப பலவிதமான பேதங்களை ஆசிரித்த மாதிரி தெரியறது. அதே மாதிரியாக கண்ணாடியில பாக்கிறோம், கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகம் எப்படி இருக்குன்றது பகவான் தான் தெரியும். ஆனால் கண்ணாடியில பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடியில ரசம் எப்படி இருக்கோ, அல்லது கண்ணாடியில மாலின்யம் அழுக்கெல்லாம் இருந்துன்னு சொல்லுங்கோ, நம்ம முகம்லாம் கூட ஒழுங்கா தெரியாது, ஒழுங்காவே தெரியாது. இத மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரியாக ஒரு கண்ணாடியில இருக்கும், அதாவது உபாதி இருக்குதே அதுல இருக்கிற தோஷங்கள்னால பலவிதமா தெரியறது. ஒரே சந்திரன் தான் பலவிதமாக தெரியறது, அந்த மாதிரி ஒரே பிரம்மன் தான். அந்த பிரம்மத்துக்கு அவித்யா வந்ததுனாக்க இந்த சுத்தமான பிரம்மம் கூட பலவிதமான ஜீவன்களாக பிரதிபிம்பங்களாக தெரியறது. பிரம்மன் சுத்தம்தான், பிரம்மன் சுத்தமா இருந்தா கூட அது இந்த அவித்யையில மாட்டின்ட்டு அந்த அவித்யினால பலவிதமாக தெரியறது. இப்படி பலவிதமாக தெரியறதுனால நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜீவன் தனி பிரம்மன் தனி, அது பேரம், ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு, அது வேற இது வேறன்னு நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றாரு. இத வந்து நம்ம சித்தாந்தத்துல ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, இவா வந்து இவா சொல்ற ஒரே ஒரு யுக்தி என்னன்னா, ஏகமேவ அத்விதீயம் சதைவ சௌமியர் வக்கிற ஆசீர் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு இருக்கு. அதனால ஆத்மாங்கிறது ஒன்றுதான், ஒரே ஒரு ஆத்மாதான் அப்படின்னு தெரியுது. ஆனால் லோகத்துல பலவிதமாக அனுபவிக்கிறவே, ஆத்மா பலவிதமா இருக்குதுன்னு அனுபவிக்கிறோம். அதற்கு பதில் சொல்லணுமா இல்லையோ அப்படின்னா, அதுக்குதான் பிரம்மமே சாட்சாத் ஜீவரூபமாக பரிணமிக்காது அப்படின்னு சொல்லணும். அப்போ நானாத்மமும் சத்தியம், பலவிதமா இருக்கிறதும் சத்தியம், ஜீவகிட்ட இருக்கிற சுகதுக்காதிகள் எல்லாம் கூட சத்தியம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப பிரம்மத்துக்கே அந்த தோஷங்கள்லாம் வந்துடும். அதனால இந்த பகுவிதமா இருக்குது ஜீவன் அப்படின்றது கல்பிதம், அது உண்மையிலே இல்லை, அது கல்பிதம் தான் அது. அதனால ஏகத்துவம் இருக்கு, ஏகத்துவம் இருக்கு, நானாத்வம்ன்றது கல்பிதம் அது. ஆனா பிரம்மத்துக்கு தோஷம் வருமா, வராதா, வராது. ஏன் அப்படின்னாக்க, இது பொய்யாதான் இருக்குது, பொய்யான ஒரு விஷயம் தோஷத்தை வந்து கொண்டு வராது, பொய்யான ஒரு விஷயம் எனக்கு தோஷத்தை கொண்டு வராது. ஏன்னா நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ணாம இருக்கோம்னு சொல்லுங்களேன், அப்ப நீங்க என்ன பேர்ல ஆரோபணம் பண்ணாலும் அது நிக்காது. யார் வேலையும் அப்படிதான், தோஷம்ன்றது நாம ஆரோபிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது நிக்காது, உண்மையானதா இருந்தாதான் நிற்கும் அது. அதனால இங்க இல்ல, அதுக்குதான் உதாரணம் சந்திரன் அப்படின்னா நாம சொன்னது. இப்ப சந்திரன் வந்து சுத்தமாதான் நிஷ்கலங்கமா இருக்கு, ஆனால் ஒரு ஜாத்திரியோ நம்ம உபாதியில பார்க்கும் பொழுது அங்கதான் தோஷம் தெரியுது, அதுல இருக்கிற தோஷம். அதனால சந்திரன தோஷம் இல்லை, அந்த மாதிரி அவர் சொல்றார். இத மூன்று விதமா பிரிச்சிருக்க சங்கேப சாரீரகத்துல சர்வஜாத்தமணின்ற ஒரு ஆச்சாரியர், அவர் வந்து அத்வைதம். அவர் என்ன சொல்றாருனாக்க, அதமம் மத்தியமம் புத்தம் அப்படின்னு மூணு பட்சம் அவர் சொல்லிருக்க. அதுல நம்ம சித்தாந்தம் பரிணாமவாதம், பரிணாமவாதம் நம்ம சித்தாந்தம். இந்த பரிணாமவாதத்தை அதமவாதமா சொல்லிட்டே இருக்க, அதே ஜீவ அஜானவாதத்தை மத்தியமவாதமா சொல்லிட்டேன், மத்தியமம் அது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே பிரம்ம ஞானவாதத்தை உத்தமமானது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது வந்து அதிகாரி பேதேன்னு ஒவ்வொரு அதிகாரிகளும் அவாவாடு ஏத்த மாதிரி, அதம அதிகாரிகளா இருந்தாக்கா இத மாதிரி பாப்பா, அதாவது பரிணாமவாதத்தை பாப்பா. மத்தியம அதிகாரிகள்லாம் ஜீவ அஜானவாதத்தை அங்கீகரிப்பா, உத்தம அதிகாரிகள் பிரம்ம அஜானவாதத்தை அங்கீகரிப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எதுக்கு வந்து சமாதானம் சொல்லணும், சுவாமி என்ன சமாதானம் சொல்ற, லோகத்துல வந்து உதாரணம்ன்றது எப்படி இருக்கும்னாக்க, நமக்கு தெரியாத விஷயத்த காமிக்கணும், தெரியாத விஷயத்த காமிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் உதாரணம் காமிச்சுதான் சொல்றோம். எப்போ எப்படின்னா லோகத்துல இருக்குது, இந்த பர்வதமானது வன்னியை உடையது, ஏன் தூமாங்கிறதுனால, அது எப்படி தூமாங்க தான் வண்ணி இருக்கணுமா, ஆமா, ஏன்னா நான் மகாவசத்துல பாத்திருக்கேன், கடப்பள்ளியில நான் பார்த்திருக்கேன், எத்த எத்த தூமகா தத்திர தத்திர வன்னியே அப்படின்னு வியாப்தி இருக்குது, எங்கெங்க புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப இந்த உதாரணம் மடப்பள்ளியில நம்ம பார்த்திருக்கோம், அதை கொண்டு நாம வந்து இந்த மாதிரி சொல்லி ஆகும் உதாரணம் சொல்ல. இப்ப அதனால இப்ப என்ன எடுத்துன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தன் சொல்லி கொடுக்கறான், இன்னொருத்தன் தெரிஞ்சுக்கிறான், அனுமானம் பண்ணி சொல்லி கொடுக்கறான், ஒருத்தன் இன்னொருத்தன் தெரிஞ்சுக்கிறான். வா ரெண்டு பேருக்குமே மகானசத்துல மடப்பள்ளியில என்ன இருக்கு, அதுல நெருப்பு புகை ரெண்டுத்துக்கும் சம்பந்த நேர சம்பந்தம் இருக்கு. நெருப்பு இருந்தாக்க தூமம் இருந்தா நெருப்பு நிச்சயம் இருக்கும், ரெண்டு ஒண்ணுத்துக்கும் நீத்த சம்பந்தம் இருக்கு அவனுக்கு தெரியறது. அதனால இந்த மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ இது லோகத்துல இருக்கு, இது எப்படிப்பட்ட சாஸ்திரம், அலௌகிகமான ஆத்தியாத்மிக சாஸ்திரம். அலௌகிகமான ஆத்தியாத்மிக சாஸ்திரத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும், தாஷ்டாந்திகம் எது, திருஷ்டா உபமானம் எது, உபமேயம் எது அப்படின்றத நமக்கு தெரியணும். இதுல ரெண்டுத்துக்கும் எப்படி பரிச்சயம் வரணுமோ அந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். இப்ப நீங்க நமக்கு வந்து பிரம்மத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது, அதனால இதுக்கு நமக்கு எப்படி இருக்கணும் அது அப்படின்னாக்க, நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லணும். அதனால உபநிஷத்தோ அல்லது கீதையோ அல்லது பிரம்மசூத்திரமோ அதுல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நீங்க சொல்ற சந்திரன், அதுக்கு உபாதி ஜலம், அந்த மாதிரி ஆகாசம், அதுக்கு கடாகாசம் மடாகாசம், அந்த மாதிரி கிளிஞ்சல் வெள்ளி கயறு பாம்பு இந்த மாதிரி எங்கேயாவது சொல்றதா, எங்கேயுமே அவ மாதிரி சொல்லல. வேற என்ன சொல்றது, அத்தமஸ்யா பெரிகஸ்ய திருஷ்யதே நச்சேசிதா நெய்வச்ச சஸ்யலிங்கம் அப்படின்னு தான் சொல்றது. அவனுக்கு சமமும் யாரும் இல்லை, அவனுக்கு மேலையும் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்றது. இந்த மாதிரி நமக்கு எப்படி எல்லாம் தெரியணுமோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கு. இதெல்லாம் வந்து சிவபிரகாசிகர் சொல்லும் பொழுது சூத்திரகாரர் என்ன சொன்னார், பரிணாமாத் அப்படின்னு சூத்திரகாரர் சொல்லிட்டு போயிட்டார். சூத்திரகாரர் ஏன் விவர்த்தனாத் அப்படின்னு ஏன் சூத்திரகாரர் சொல்லல, அவரே சொல்லலையே, பரிணாமாத்தான் சூத்திரகாரர் சொன்னார். அதுவும் இங்க பிரகிருத்தி அதிகரணம், பிரகிருத்தி அதிகரணம்ன்றது என்ன அர்த்தம்னா, உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்றே, பிரம்மம்தான் உபாதான காரணம், அது பிரகிருதின்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. பிரகிருதி அப்படின்னு இருக்க சூத்திரத்துல சே அப்படிங்கிற சப்தத்தினால நிமித்த காரணமும் பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால ஸ்பஷ்டமாக அங்க வந்து பிரகிருதியும் உபாதான காரணமும் நிமித்த காரணமும் பிரம்மமே அப்படின்னு சொல்றது. அதனால அத சொல்லும் பொழுது பரிணாமாவா அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி உதாரணம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்க, மிருத்திகேத்திய சத்தியம் வாசாரம்பணம் விகாரோ நாம தேயம் மிருத்திகேத்திய சத்தியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்கேயாவது உங்களுடைய நீங்க சொன்னீங்களே சுக்திகா அதாவது கிளிஞ்சல் ரஜதம் வெள்ளி அப்படின்ற உதாரணம் இருக்கா? எங்கேயுமே அந்த மாதிரி சூத்திரக்காரன் சொல்லல, ஸ்ருதியும் காமிச்சு கொடுக்கல, ஸ்ருதியும் அந்த மாதிரி காமிச்சு கொடுக்கல. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க எதுக்கு சொல்றீங்களோ? அதே மாதிரி ததைக்ஷத பகுஸ்யாம் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி சக அகாமயத அப்படின்றது, தது ஐக்ஷத அப்படின்றது. ஐக்ஷதைனாக்கா பார்த்தது, பார்த்ததுன்னா இங்க பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனின்னு அர்த்தம். ஞானத்தை கொண்டு சங்கல்பிச்சுடுது. ததைக்ஷதை அந்த பரதேவதையானது சங்கல்பித்தது. சக அகாமயத்தை அவன் ஆசைப்பட்டான், அதாவது சங்கல்பித்தான் அப்படின்னு சொல்லி எடுத்து உன் சித்தாந்தம் படி சொன்னாக்கா தது வியவர்த்ததை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லவே இல்லையா ஸ்ருதி? எங்கேயாவது அந்த மாதிரி சொல்லியிருக்கா? அதனால நீங்க பார்த்த கிரியாபதங்கள்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னாக்க, பகவான் சிருஷ்டித்தான், பகவான் சிருஷ்டித்தான், பகவான் சங்கல்பித்தான் அப்படின்னா இருக்கு. எங்கேயுமே அஜானத்தினால பிரம்மமானது மாற்றம் கொடுத்து அப்படின்னா எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. நீங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பொய்யான பொய்யான பிரபஞ்சம், பொய்யான ஜீவன், பொய்யான சங்கல்பம், பொய்யான சிருஷ்டி, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க கற்பிச்சுட்டே போகணும். எப்படி கற்பிச்சுட்டு போனாக்கா எதுக்குமே வழி இல்லாம போயிடும். அதனால அது தவறு, அது அந்த சித்தாந்தம்ன்றது தவறு. அது மட்டும் இல்ல, சரி நீங்க சொல்றதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணாடியில என் முகத்தை பாக்குறேன், கண்ணாடியில என் முகத்தை பாக்குறேன். என்னுடைய முகம் கண்ணாடியில தெரியறதோ இல்லையோ? இப்ப அந்த கண்ணாடிய மொத்தம் கள்ளத்தி போட்டு உடைச்சிட்டான், நான் முகத்தை பார்த்துட்டே இருக்கேன், உடைச்சிட்டான். உடைச்சிட்டான்னாக்கா அப்ப என்ன ஆகுது? என்னுடைய முகமும் அங்க போயிடுறதா இல்லையா? முகமும் போயிடுறது. அப்போ உபாதியா இருக்கிறது எது? கண்ணாடி. அந்த கண்ணாடி உபாதி, அதுலதான் என் முகம் தெரிஞ்சது. இப்ப அந்த உபாதியான கண்ணாடியே உடஞ்சி போயிடுச்சு, நாசத்தை அடைஞ்சு விடுத்து உடனே என்னுடைய முகமும் போயிடுச்சா இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் அவித்தியங்கிற உபாதி, அந்த அவித்தியினாலதான் ஜீவபாவமே வருது பிரம்மத்துக்கு அப்படின்னு நீ சொன்ன. இந்த உபாதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப ஜீவனே போயிடுவானே. எப்படி கண்ணாடி போயிடுச்சுன்னு, உபாதியான கண்ணாடி போயிடுச்சுன்னு முகம் போயிடுறதோ, அந்த மாதிரி உபாதியான அவித்திய போயிடுச்சுனாக்கா இந்த ஜீவன் நாசத்தை அடைஞ்சிருவான். ஜீவத்தை ஜீவன் நாசத்தை அடையிறதுதான் மோட்சம் அப்படின்னு சொன்னாக்கா, யாராவது ஒருத்தனாவது இதுக்கு வருவானா? யாராவது ஒருத்தனாவது வருவானா? மோட்ச சாஸ்திரத்தை அதிகரிக்கணும், மோட்ச சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு நான் வந்து உபாசனம் பண்ணணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னு யாராவது வருவான்? நீங்க தான் சொல்றீங்க. அவன் வந்து சாதன சதுஷ்டயம்னு ஒண்ணு ஒத்துக்கிறான். நாமெல்லாம் கர்மகாண்டம் தான் பூர்வவிருத்தம் சொல்றோம். வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு கர்ம மீமாம்சைய வாசிச்சுட்டு தான் போகணும். அதோ பிரம்மஜிக்யாச அப்படின்ற இடத்துல அத அப்படிங்கிறதுக்கு கர்ம அதிகமானந்தரம், கர்ம ஜானானந்தரம் அப்படின்னு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்றாரு. இது வாஷ்யக்காரருக்கு கல்பிக்கல, இது வாக்கியக்காரர் தான் சொன்னது, பிரம்மநந்தியெல்லாம் சொன்ன விஷயம் அது. போதாயன வஸ்தியில் இருக்கிறது, அதை சேர்ந்தவன் எம்பெருமானால் சாதிக்கிறார், ஏதோ கல்பிச்சுள்ள அதனால இப்ப இது வந்து அகநக கர்மஜானந்திரம் அர்த்தம் பண்ணிருக்கா. அதனால பிரம்ம மீமாம்சைக்கு கர்ம மீமாம்சைதான் பூர்வ விருத்தம், முன்னாடி வாசிக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சித்தாந்தம். ஆனா சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா சாதன சதுஷ்டயம் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாதன சதுஷ்டயம் எதுனாக்க நித்திய அனித்ய வஸ்து விவேகம். இது நித்தியம், இது அதுதான் பிரம்மமே நித்தியம், மீதி எல்லாம் அனித்யம் அப்படின்ட்டு வஸ்துவனுடைய விவேக ஜானம், இது ஒண்ணு. அதுக்கப்புறம் சமதமாதி சாதன சம்பத்து அப்படிங்கிறார், புலனடக்கம், அதாவது வெளி இந்திரியங்கள் உள்ளிந்திரியமான மனசு இவைகளை அடக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது லௌகீக விஷயத்துல போகாம பிரம்ம விஷயத்திலேயே போகும்படியாக பண்றது இந்திரியங்களை, இது சமதமாதி சாதன சம்பத்துன்னு சொல்ற. அது மாதிரி ஐகிக ஆமுஷ்மிக பல போக வீராக, ஐகிக பலனோ ஆமுஷ்மிக பலனோ அதாவது காமியங்கள்ல புத்தி போகக்கூடாது, எதுவுமே கூடாது, அந்த காமிய விஷயங்கள்ல சிந்தனையே வரக்கூடாது. இது மூணாவது வைராக்கியம். நாலாவது முமுக்ஷுத்வம் அப்படின்றது. முமுக்ஷுத்வம்னா என்ன அர்த்தம், நான் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு இச்சை வரணும், இது முமுக்ஷுத்வம்ன்றது. இந்த முமுக்ஷுத்வம் இது நாலு. இப்ப பாரு நீ என்ன சொல்லிட்ட, பிரதிபிம்பவாதம்னு சொல்லிட்ட, பிம்ப பிரதிபிம்பவாதம். ஒரு உபாதி, அந்த உபாதி போயிடுச்சுன்னாக்கா பிரதிபிம்பமும் போயிடுறது, முஞ்சு போயிடுறது. அதே மாதிரி உபாதியான அவித்ய போயிடுச்சுன்னாக்கா ஜீவனே போயிடுவான், ஜீவனே போயிடுவான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜீவனுக்கு எப்படி இச்சை வரும், நான் உபாதனம் பண்ணேன்னா எனக்கு தத்துவஞானம் வந்தால் நானே அழுகி போடுவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னு சொல்லுங்கோ. அப்ப சத்பேதசோ மோக்ஷ கதா பிரஸ்தாப கந்தத அப்படின்னு எம்பிரமான பிரயாசம் பண்றேன் விஞ்ஞாசாகிரணத்துல. இவன் ஓடி போயிடுவான், மோக்ஷ கதையை ஆரம்பிக்கவே எனக்கு வேண்டாம் இந்த மோட்சமே வேண்டாம் நான் எங்கேயே கஷ்டப்பட்டு இருக்கேன்ட்டு ஓடி போயிடுவான். அதனால இது வந்து நீங்க சொல்றது வந்து மோக்ஷன்றதே இதுதான், ஆத்ம நாசம் தான் மோட்சம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே, அதனால இது வந்து விரோதமா இருக்குது, அதனால அது தப்பு அப்படின்னு சொன்னார். அவன் என்ன சொல்றா அப்படின்னாக்கா அதுக்கு அப்படி இல்ல, இது வந்து முமுக்ஷுத்வம் வராது அப்படின்னு நாங்க சொன்னோம், அதுக்கு நீ என்ன சொல்ற, அப்படி இல்ல உபாதி நாசம் வந்ததுன்னாக்கா பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் பிம்பத்தோட சேர்ந்து ஐக்கியமா போயிடுறது, பிரதிபிம்பம் பிம்பத்தோட சேர்ந்து நான் கண்ணாடியை பாக்குறேன், நான் கண்ணாடியை பார்க்கும் பொழுது கண்ணாடி உடஞ்சு போயிடுறது, என் முகத்தை பார்த்துட்டே இருக்கேன் அந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சு போயிடுது, கண்ணாடி உடஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பிரதிபிம்பறதே என் முகம் தெரியறதே கண்ணாடியில அதோட நாசம் நீங்க சொல்லாதீங்க. அந்த பிரதிபிம்ப நான் பிம்பத்தை உடைய நான் தானே, எனக்கு எங்கிட்ட அது ஐக்கியம் ஆயிடுறது, அது ஐக்கியம் ஆயிடுறது அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். அதனால இந்த ஐக்கியம் வருதுன்னா அதுவும் கிடையாது, ஏன்னா அது ஐக்கியமே அது அடையாது. ஏன் அப்படின்னாக்கா பிரதிபிம்பம் இருக்குதே பிம்பத்தை காட்டிலும் வேறுபட்டது இல்லைன்னு அவன் சொன்னான், பிம்பத்தை காட்டிலும் வேறுபட்டது இல்லை அப்படின்னு சொன்னான். பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணுதான். நம்ம கூட ஒரு விஷயம் சொல்றோம், நம்ம பாஷ்யத்துல என்ன இருக்கு, நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்க்கும் பொழுது கண்ணாடி எதிர இருக்கு, இந்த கண்ணாடி எதிர இருக்கும் பொழுது இந்த கண்ணாடி என்ன பண்றதுன்னு என்னுடைய கண்கள்ல இருந்து கதிர்கள் வருதோ இல்லையோ அந்த கண்ணனுடைய கிரணங்கள் வருதே அதான் அந்த கண்ணாடி தடுக்கிறது, தடுக்கிற சமயத்துல நம்முடைய முகத்தை அது கிரகிக்கிறது, அது தெரியறது. அங்க பாஷ்யம் இருக்கு, தர்ப்பணாதி பிரதிஹதகதயோகி நாயனஸ்மயா நிஜ முகம் கிருண்ணந்தி அப்படின்னு அங்க இருக்குது, அந்த கதிர்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது, அது தடுத்துருக்கும் கண்ணாடி, தடுத்துருக்கும் கண்ணாடியில ரசம் இருக்கவே என் முகத்தை அது கிரகிக்கிறது. அதே ஒரு செவத்துல என் மூஞ்ச பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, செவத்துல ரசம் இல்லை, அதனால என்ன தெரிஞ்சுக்கல, அது என்ன கிரகிக்கல, அப்படின்னு தான் சொல்றோம். அதனால பிம்பாதிரித்தமான பிரதிபிம்பம்ன்றது ஒண்ணு தனியா இல்ல. அதனால பிம்பமும் பிரதிபிம்பமும் ஐக்கியத்தை அடைஞ்சிடுறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால நாசமே இல்லையே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு அது. ஏன்னா நீ என்ன சொல்ற தெரியுமா, அனைத்தும் நிர்விசேஷம் சொல்றிருக்க. பிரம்மன்றது நிர்விசேஷம், அதுக்கு ஒரு குணமும் கிடையாது, ஒரு கிரியையும் கிடையாது, வெறும் ஞானீக சுரூபம், அது பாட்டுக்க பிரகாசிச்சுட்டு இருக்குது அப்படின்னு நீ சொல்றது. அதனால அது போய் பாக்குறதுன்னு சொல்றதே தவறாச்சு, அது பாக்குறதுன்றதே தப்பாச்சு. அது நாங்க வந்து பிம்பமே அங்க தெரியறதா சொல்லவே இல்லை, நம்ம அது பிரதிபிம்பம் தான். அங்க பிரதிபிம்பன்றது ஏதாவது என்ன அர்த்தம்னாக்க, பிம்ப தரிசனம் ஒன்றுதான் அங்க இருக்குது, நாங்க பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஞானம் இருக்கு, ஞாபகத்துவம் இருக்கு, அதனால எங்களுக்கு எல்லாம் சித்திக்கும், உங்களுக்கு அது மாதிரி சித்திக்காது. அதனால யாருக்கு என்ன தெரிஞ்சுது இங்க, அதனால வெறும் ஒரு உதாரணத்தை காமிச்சுட்டதுனாலேயே எல்லாரும் சரியா போயிடுமா. அதனால திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்திக்கமும் அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகணும். நாங்க சலுகை பண்றவுள்ள நெருப்பையும் பாக்குறோம், புகையையும் பாக்குறோம், அதுக்கப்புறம் பர்வதத்துல அதை கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துல ரெண்டும் ஒத்து போகுது. ஆனால் இங்க அப்படி இல்லையே, அது மாதிரி இல்லையே. அதனால ஐக்கியன்றதே இங்க கிடையாது. பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஐக்கியமாகிறது அப்படின்றதே கிடையாது. இங்க இல்லாத விஷயத்தை ஒன்னு கல்பிக்க கூடாது. அதனால நீ வந்து இத மாதிரி கல்பிச்சானாக்க உன் சித்தாந்தத்துல ஹானி வந்துடும், உன் சித்தாந்தத்துல ஹானி வரும். அந்த ஹானியானது வரக்கூடாது. ஏன்னா நீ ஒத்துக்கல, உன் சித்தாந்தத்துல அது கிடையாது இல்லையோ. ஏன்னா நிர்விசேடமான பிரம்மம், நிர்விசேடமான பிரம்மத்துல போய் அது பார்க்கறது, அது தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய பிரதிபிம்பம் ஐக்கியமாகிறது, அதுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு எப்படி பிரதிபிம்பம் வந்தது, எப்படி அது தெரிஞ்சது, அது முகம் தெரியறது அப்படின்னு கேக்குறேன். அதுவும் வராதே. அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி, உன்னுடைய பிரகார சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்கா எல்லாம் விரோதமா வருது, எல்லாம் விரோதமா வருதுனால இந்த பிரதிபிம்பவாதம் அப்படிங்கிற சித்தாந்தமே சரியில்லை. அதனால அவச்சேதகவாதம் வராது அப்படின்னு பாஸ்கர வேதாந்திய கண்டனம் பண்றதுனால வந்தது. இப்போ இந்த இவர் சொன்னாரு பிரகாஷாத்மயதி விவரணக்காரர், அவர் சொன்ன பிரதிபிம்பவாதமும் வராது. ஏன்னா அவர் சொன்னாலும் தோஷம் வருது, உங்களுக்கு தோஷம் வருதுனால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது இது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இந்த இப்போ இந்த ஸ்லோகத்தை சேமிக்கலாம். சோயாதாரேஷு தோஷா கரஹீவ பஹுதா உபாதிஷு பிரம்மசுத்தம் சாயாபன்னம் விசேஷான் பஜதி தனுதிருதஹ தத்ர விச்சந்த பூதா இத்யபி அத்யந்த துஷ்டம் பிரசஜதி ச ததா ஜீவநாசோ அபவர்கஹ சாயா சாயாவதைக்யம் ந பஜதி ந ததத் தர்சனம் ப்ரஹ்மணஸ்தே அப்படின்னு சாதிக்கிறது. சோயாதாரிஷு, சோயத்துக்கு ஆதாரம், சோயம்ன ஜலம், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது நீர்நிலைகள் அப்படின்னு அர்த்தம். அது சோயா குளம், இந்த மாதிரி கிடங்கு, கிணறு, ஏரி, இதெல்லாம் இதுல தோஷா கரையில தோஷா கிரக நிஷ்கலங்கமா இருக்கக்கூடிய சந்திரன், அவனை இந்த சந்திரனைய எப்படி பார்ப்போம், அந்த ஜலம் இருக்கே அதுதான் உபாதி. அந்த ஜலமான அந்த ஜலத்துல அவனுடைய தன்மைக்கேத்த மாதிரி சந்திரன் தெரியுது, சந்திரன் அப்ப தெரியும். அதனால பகுதா உபாதி, உபாதி டு சுத்தம் பிரம்ம, அந்த உபாதிகள்ல சுத்தமான பிரம்மம், அது பல உபாதிகள் இருக்குது, அநேக உபாதிகள். அவைகள்ல பல உபாதிகள்ல சுத்தமான பிரம்மமே இத மாதிரி தெரியறது ஜீவனாக. எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னாக்க, அவ சொல்ற அந்த கரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அந்த கரணம் அப்படின்றது ஒரு அச்சேதம், அகங்காரம். அகங்காரனே இவன் ரொம்ப அகங்காரம் பிடிச்ச ஆயிரம் கர்வம் பிடிச்சவனை சொன்னவன் அது இல்ல, அது எவ்வளவுமான அது சொல்றிருக்க, அது வந்து மனோவர்த்தி விசேஷம் அப்படின்னு அது இல்ல இங்க சொல்லப்படல. இந்த இடத்துல அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னதுன்னா அந்த கரணம், ஒரு மனசனுடைய ஒரு சித்தம் அப்படின்னு சொல்றமே அத மாதிரி ஒரு அச்சேதனம் தான் அது. அந்த அந்த கரணம் தான் பலவிதமான ஜீவன்களாக தெரியறது, அது தெரியறது. பகுதா சாயா பண்ணம், பகுதா பலவிதமாக தெரியறது அது. சாயா பண்ணம், சாயானாக்க நிழல்னு அர்த்தம். இங்க வந்து என்ன அர்த்தம், பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம். அது நிழல் இருக்குனாலும் தவறில்லை. இப்ப நம்ம பகல்ல போறோம், காத்தால போகச்சு நம்ம உடம்பு நேரில பார்த்தோம்னு சொல்லுவோம், நீண்டு இருப்போம். நம்ம மேற்க பார்த்து போறோம், கிழக்கு சூரியன் நதிக்கிறது, அப்ப பார்த்தோம்னாக்கா நம்ம நிழல் பெருசா தெரியும். மத்தியானம் போனோம்னாக்கா குட்டையா தெரியும். உண்மையிலேயே நம்ம உடம்புல நீளமும் இல்லை, உசரமும் இல்லை, இதுவும் இல்லை, குட்டையா இருக்கிறது கிடையாது. திட்டமானதாவதான் இருக்கும் நாம. ஆனா அந்த சூரியனுடைய கதியை கொண்டு, அந்த உபாதியை கொண்டு நாம இந்த மாதிரி பார்க்கிறோம். முகரமா இருக்கிற மாதிரி, புள்ளமா இருக்கிற மாதிரி, ஒரேடியா கொஞ்சி போயிட்ட மாதிரி அப்படி எல்லாம் பாக்குறோம். அதனால சாயா அது பிரதிபலிக்கிறது, பிரதிபிம்பமாக தெரியறது. விசேஷம் பலவிதமான விசேஷங்களை அடைகிறான், அடைகிறது இந்த பிரம்மமே. உண்மையிலேயே அந்த கரணம் தான், அந்த கரணம் வந்து இந்த பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்ததுனால அந்த கரணத்தை பார்க்கறது. அந்த அந்த கரணத்தை பார்க்கவே பலவிதமான ஜீவன்களாக, பலவிதமான சுகுருக்காரிகளை உடைத்ததாக பார்க்கறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தத் பிரதிச்சந்த பூதார தனுபிரதா, அந்த பிரம்மங்கிறே அதனால பார்த்தது அந்த கரணத்தை, அதனுடைய பிரதிச்சந்தம். பிரதிச்சந்தம்னா பிரதிபிம்பம் அப்படின்னு, அதுதான் தனுபிரதா. தனுன்னா உடம்பு, உடம்பை உடையவர்கள் ஜீவன்கள் அர்த்தம். ஜீவராசிகள் எல்லாம் உடம்பை உடைத்தவைகள், அவைகள்லாம் பிரதிபிம்பம், பிரதிபிம்பங்களாக தெரிகின்றன. இந்த பட்சம் கூட அத்தியந்த துஷ்டம், இது திருடமான பட்சமே இல்லை. இந்த பட்சமானது சித்திக்கிற சித்திக்காது. இது மாதிரி நீ கேட்கறதும் சரியில்லை. ஏன் அப்படின்னாக்கா, ததா ஜீவநாசகா அப்பவர்க்கா, ஜீவனுடைய நாசம்தான் அப்பவர்க்கம் மோட்சம் அப்படின்னு உனக்கு சித்திச்சுடுது. ஏன் அப்படின்னா, இப்ப நீ என்ன சொன்ன, ஒரு பிரதிபிம்ப ஒரு பிம்பம், அந்த பிம்பமானது கண்ணாடிய பாக்குறது, கண்ணாடியில பிரதிபிம்பம் தெரியறது, கண்ணாடிதான் உபாதி. அந்த உபாதி உடஞ்சிருக்குனாக்க அப்ப பிரதிபிம்பம் நாசம் ஆயிடுறது. அப்படி என்ன பிம்பமும் போயிடுறதுன்னு அர்த்தம், பிம்பமும் போயிடுறதுன்னு அர்த்தம். இப்போ அப்ப ஜீவன் ஆகும் தானே, ஜீவ ஆத்மஸ்வரூபமே போயிடுறதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க எப்படி பிரம்மம், பிரம்மம் அகங்காரத்தை பார்த்தது, அகங்காரத்துல பார்த்தாக்கா அந்த அந்த கரணம் வருகிறது, அதை பார்க்கறது அதுதான் உபாதி அந்த கரணம். அந்த அந்த கரணம் போயிடுச்சுன்னாக்கா அச்சேதனம், அது நாசத்தை வஞ்சிருச்சுனாக்கா இப்ப ஜீவனே போயிடுறான். ஜீவன் போயிட்டாருனாக்க ஜீவனுடைய நாசம்தான் மோட்சம். எப்படி கண்ணாடியில பிரதிபிம்பம் போயிடுத்துனாக்க அது நாசத்தை அடையணுதோ சுரூபமே, அந்த மாதிரி அந்த கரணமான உபாதி போயிடுத்துனாக்க அதுல இந்த ஜீவன்கிற பிரதிபிம்பமும் போயிடுது. போயிடுத்துனா ஜீவநாசம்தான் மோட்சம் அப்படின்னு சொன்னதோ ஆயிடும். அப்ப யாருமே இது போதும் பிரவர்த்திக்க மாட்டாளே, யாரும் பிரவர்த்திக்க மாட்டாங்க. அதனால ஜீவநாசக அப்போ பிரசோஜித்த அந்த மாதிரி பிரசங்கிக்கும். பிரசங்கம்னா என்ன அர்த்தம், அனிஷ்ட பிராப்தி. நமக்கு எது பிடிக்காதோ அது வர்றதுன்னு அர்த்தம். எது நமக்கு பிடிக்காதோ அது வந்துடும் அப்படின்னு புத்திரிட்டுதான் ஆயிடும். அதனால அது தவறு. இல்ல இல்ல, சாயா சாயாவதா ஐக்கியம், சாயா பிரதிபிம்பம், சாயாவது பிம்பம், அத பிரதிபிம்பத்தை உடைத்தது எது? இந்த ஜீவன். அந்த இந்த இடத்துல பிரம்மம் வச்சுக்கோங்க, பிரம்மமானது தனக்கு பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய ஜீவனோட ஐக்கியத்தை அடையிறது, அதுதான் மோட்சம்னு அங்க சொல்றோம் அப்படின்னுட்டு சொன்னா கூட அதுவும் சரி வராது, அதுவும் சரியில்லை. ஏன்னாக்க நாசம் இல்லைன்னு நீ சொல்ற, ரெண்டும் ஐக்கியத்தை அடையிறது, பிம்பமும் பிரதிபிம்பமும் ஐக்கியத்தை அடைகிறது அப்படின்னு நீ சொல்ற, அது கூட கிடையாது வரது இல்லையே அது. ஏன்னா நான் கண்ணாடியிலே என் மூஞ்சி பாக்குறேன், அந்த கண்ணாடியை உடைச்சிட்டா இல்ல எடுத்துட்டு வந்தாக்க என் மூஞ்சி தெரியாது, அது இல்ல அது ஒண்ணுமே தெரியாது அது. அப்ப ஐக்கியமாகலையாது, ஐக்கியமாகனா என்ன அர்த்தம்? என் மூஞ்சோட சேர்ந்துருந்தோம் அது, அது சேரல. நான் கண்ணாடியில பாக்குறேங்க, கண்ணாடியில் பாக்கிறது வலதுக்கு இடது மாதிரி எடுத்து, இடத்துக்கு வலதுக்கு மாதிரி எடுத்து கண்ணாடியில, இதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், என்ன மாறுதலா இருக்கு. அப்ப அது அப்படியே என்னோட சேருமா? அந்த மாதிரி சேராதே, அத மாதிரி கிடையாது. அதனால அந்த ஐக்கியமாயிடும் அப்படின்றது தவறான வாதம். அதனால இன்னொன்னு, நீ பிரம்ம வந்து உபாதிய பாக்குறது அந்தகரணத்தை, அதனால ஜீவன்கள் பல தெரியறது அப்படின்னு நீ சொன்ன, அதுவே எப்படி வரும் அது? ஏன்னாக்க யார் பாக்குற பிரம்மன்றது சொல்ல முடியாது, பிரம்மம் பாக்குறதா சொல்லவே முடியாது. அதனால ஏன் அப்படின்னா, பிரம்மத்துக்கு நிஷ்கிரியமா நீ எடுத்துட்டு இருக்க, அதுக்கு செயல்றதே கிடையாது, எந்த விசேஷமும் கிடையாது அப்படின்னு நீ சொல்றிருக்க. அதனால அது பார்க்கவும் பார்க்காது, பார்க்கவும் பார்க்காது, எதையும் செய்யவே செய்யாது. சரி, அவித்தியதான் பார்க்கும் அப்படின்னு சொல்லலாமாக்கா? அவித்திய அத்தேசனம், அது எப்படி பார்க்கும் அது? அதுவும் பார்க்காது, ஜீவனும் பார்க்க முடியாது. ஜீவனே கல்பிதம் தானே, கல்பிதமான ஜீவன் பிரதிபிம்பம், பிரதிபிம்பஸ்தானத்தில் இருக்கிற ஜீவன் வந்து எப்படி பார்ப்பான்? அவனும் பார்க்க மாட்டான். அதனால தரிசனம், இந்த பிரதிபிம்பத்தை பார்க்கறதுன்றது கூட பிரம்மனக தே சித்தாந்த பிரகாரம் பிரம்மனகன பிரம்மத்துக்கு வராடியது, ஏன்னா பிரம்மன் எது செய்யணும் நிஷ்கிரியம், அதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு நீ சொல்லிருக்கியே, எதுவுமே கிடையாதுன்னு நீ சொல்றக்கச்சே அதுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால இந்த பிரதிபிம்பவாதம், அவச்சேரவாதம், ஜீவ அஜானவாதம், பிரம்ம அஜானவாதம், எந்த எந்த அத்வைதவாதமே இங்க சித்திக்காது. எதை சொன்னாலும் சரி, என்ன எல்லாம் விபரீதமானதாகவே இருக்குது உங்களுக்கு சித்தாந்தத்துல, எல்லாம் ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம், சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு விருத்தமா இருக்கு. அதனால இல்லாததெல்லாம் கல்பிக்க வேண்டாம், இப்படி கல்பிச்சாக்க எதுவுமே சரியில்லையே அப்படின்றதுதான் சிந்திக்கிறது. அதனால உங்க மதத்துக்கே விரோதம் வருது, நீங்க சொல்றது உங்க மதத்துக்கே விரோதம் வரத போய் நீங்க வந்துட்டீங்கன்னாக்க அது எப்படி சரியாகும்? ஆகையினால இந்த பிரகாஷாத்மயதி விவரணக்காரர் அவர் சொன்ன பிம்ப பிரதிபிம்பவாதமும் சரியன்னு, பாமதிகாரர் சொன்ன ஜீவ அஜானவாதம் அவச்சேரகவாதம் அந்த வாதமும் சரியன்னு, பாஸ்கர வேதாந்தி சொன்னதும் சரியன்னு, யாதவ பிரகாஷால் சொன்னதும் சரி கிடையாது, எதுவுமே சரியில்லை. அதே எம்பெருமானாரோ சர்வ ஸ்ருத்யைக ரகசியம், அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐகரசியத்தை கொண்டு பாதிக்கிறதுனால அதுவே சரியான சித்தாந்தமாகும் அப்படிங்கறத சொல்றீங்க. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். இப்போ தோயாதாரேஷு தோஷகர இவ பகுதா உபாதிஷு பிரம்மசுத்தம் சாயாபன்னம் விசேஷான் பததி தனுபிருதஹ தப்ரதிச்சந்த பூதா இத்யபி அத்யந்த துக்கம் பிரசஜதி ச ததா ஜீவநாஷஹ அபவர்க்கஹ சாயாச்சாயாவதைக்யம் நபஜதி நஜதத்தரிஷனம் ப்ரஹ்மணஸ்தே கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே. ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ஹரே.